இப்போகிற போக்கில் மனசை தொட்டு தரபாக்கும் கருத போல வைக்கப்பட்டு காட்டில் மனசாவிட்டு வெள்ளாமே நீதான் வெள்ளாடு நான் தான் வெக்கத்தை விட்டு தள்ளம்மா போக்கில் மனசை தொட்டு தரவாக்கும் கருத போல வைக்கப்பட்டு மனசை தொட்டு தரபாக்கும்